ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் த்வாதசஹ ஸ்லோகஹ. ஆயுதேந்திரேன யேனைவ விஷ்வசர்கோ விரச்யதே சவசௌதர்ஷனஃ குர்யாத் பாஷ்பாஷவிமோசனம். குறியாத், குறியாத் தான் கிரியாபதம். குறியாத்ன்றது கிருண்ய, டுக்ரிஞ்ய கரணேன்னு சொல்லுவோம். அதாவது கரோதி, குருதா, குருவந்தின்னு போகிறது இல்லையா, அதனுடைய விதிலிங். குறியாத் காக்க வேண்டும், செய்துள்ள வேண்டும் அர்த்தம். லெட் இம் டூ. எதை செய்ய வேண்டும்? பாஷ விமோசனம், பாஷாத்து விமோச்சனம், பாஷ விமோச்சனம். பாஷம்னா ஒரு பந்தம், இந்த சம்சார பந்தம். பாஷாத்து விமோச்சனம்னா பாசத்திலிருந்து விடுதலை, சம்சாரத்திலிருந்து விடுதலையை விமோச்சனம். தித்தியாய பக்தி அதை செய்ய வேண்டும், செய்துள்ள வேண்டும். யாருக்கு? வகா யுஷ்மாக்கம் வகா, உங்களுக்கு. ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், உங்களுக்கு பாஷ விமோச்சனத்தை செய்ய வேண்டும். யார் செய்ய வேண்டும்? சஹா பாஷஹா. பாஷம்ன்றது நல்ல ஒரு ஆயுதம், சக்கரத்தவாளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த 16 ஆயுதங்களில் ஒன்று. சஹ பாஷகான்னு சொல்லிச்சு, அந்த பாஷம் என்கிற ஆயுதம் மாறுது. அந்தன்னு சொன்னதுனால மேலே சில விசேஷங்களை அது கன்வெய்ச்சிக்கணும். அது யாருடைய பாஷக? சௌதர்ஷனஹா. இது வந்து தத்ஹிதம்னு ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது சுதர்ஷனசிய அயம் சௌதர்ஷனஹான்னு சொல்லுவோம். சுதர்ஷன அதான், இது வந்து டெரிவேட்டிவ்ஸ். இது இப்போ தசரதசிய புத்திரா தாசரதிஹின்னு சொல்கிற மாதிரி, ஜனகசிய புத்திரி ஜானகின்னு சொல்கிற மாதிரி, சுதர்ஷனசிய அயம் சௌதர்ஷனஹான் ஆகும். ஸோ சக்கரத்தாழ்வாருடைய அந்த பாஷம் என்னும் ஆயுதம் உங்களை பாஷ விமோச்சனத்திலிருந்து உங்களுக்கு பாஷ விமோச்சனத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. மேலே இதுக்கு அந்த பாஷமானது உபயோகமாகுதுன்ற சொல்கிறார். ஆயுதேந்திரேன ஏனைவ, ஆயுதானாம் இந்திரஹா ஆயுதேந்திரஹா, அதாவது சக்கரத்தாழ்வார். ஆயுதேந்திரேன அப்படின்றப்போ சக்கரத்தாழ்வாரால், திருத்தியாய் பக்தி ஏகவச்சனம், சக்கரத்தாழ்வாரால் ஏன பிளஸ் ஏவ ஏனைவ, இது விருத்தி சந்தின்னு சொல்லுவோம். அந்த ஆவும் ஏவும் சேர்ந்து ஐன, ஏனைவ, ஏன பிளஸ் ஏவ. ஏன அப்படின்னா எது சப்தம், ஏ திருத்தியாய் பக்தி ஏகவச்சனம், எதனால் இந்த பாஷத்து கண்மையை மறந்தனால, எந்த பாஷத்தினால், எந்த பாஷம் என்னும் ஆயுதத்தினால், அதனாலேயே. அதுதான் அந்த ஏவகாரம், ஏவ ஏவ ஏவகாரம்னு சொல்லுவோம். அதை வந்து எந்த எந்த பாஷ பாஷம் என்கிற ஆயுதத்தினாலேயே இது செய்யப்படுகிறது. விஸ்வ சர்க்கா விரச்சியதே, விஸ்வசிய சர்க்கா, விஸ்வ சர்க்கா, சர்க்கான கிரியேஷன், விஸ்வ சர்க்கா, விஸ்வசிய சர்க்கான இந்த உலகத்தினுடைய படைப்பு. விரச்சியதே, விரச்சியத்தேன்னு இது பாசிவ், ரச்சனம் பண்ணுறதுன்னா படைத்தல். விரச்சியதேன்றது விசேஷன ரச்சியதே, அதாவது செய்ய விசேஷமாக செய்யப்படுகிறதோ. உலகத்தினுடைய படைப்பு எதனால் சக்கரத்தாழ்வாரால் செய்யப்படுகிறதோ அந்த பாஷம் என்னும் ஆயுதம், அந்த சுதர்ஷனாவருடைய பாஷம் என்னும் ஆயுதம் உங்களை பாசத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆயுதேந்திரேன ஏன ஏவ விஸ்வசர்கா விரச்சதே சௌதர்ஷனா சஹா பாஷா பஹ பாஷ விமோச்சனம் குறியாத் அப்படின்னு நன்மயம். ஆயுத ஆயுதங்களுக்கு ராஜா ராஜாவாக விளங்கும் சுதர்ஷன ஆழ்வாரால், சக்கரத்தாழ்வாரால் ஏன ஏவ, எந்த பாஷம் என்னும் ஆயுதத்தை கொண்டே விஸ்வஸ்ய சர்க்கா விஸ்வசர்க்கா, உலகத்தினுடைய படைப்பு ஆரம்பம் விரச்சதே செய்யப்படுகின்றதோ, சௌதர்ஷனஹா அந்த சக்கரத்தாழ்வாருடைய சஹா பாஷா அப்படிப்பட்ட பாஷம் என்னும் ஆயுதமானது, வஹ யுஷ்மாக்கம் வஹ உங்களுக்கு பாஷ விமோச்சனம், சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையை குறியாத் செய்துள்ள வேண்டும் அப்படின்ற ஸ்லோகத்துக்கு அன்மயமானது அர்த்தமும் ஆகிறது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.